கண்மணி காதலி இடமாங்க நீ உன்னை பார்த்ததும் சிரிக்கின்றதே நான் சொன்ன ஜோக்கை கேட்டு நாணமும் நீ நகைச்சுவை மன்னன் இல்லையோ என் மன்னவன் காதலன் என்னை பார்த்ததும் கண்மணி